வேலாடும் காட்டுக்குள்ளே விளையாடி வருபவளே, வேறு யாரு உன்னை விட்டா செல்லாத்தா, எங்க வினை தீர்க்கும் தெய்வம் இங்கே சொல்லாத்தா. வேலாடும் காட்டுக்குள்ளே விளையாடி வருபவளே, வேறு யாரு உன்னை விட்டா செல்லாத்தா, எங்க வினை தீர்க்கும் தெய்வம் இங்கே சொல்லாத்தா. பூவாத்தா பொன்னாத்தா நீ புத்தேறிவாத்தா, கற்பூர நாயகியே நாகவல்லி காளி கருமாரி சிவகாமி அம்மா, விளையாடி வருபவளே, வேறு யாரு உன்னை விட்டா செல்லாத்தா, எங்க வினை தீர்க்கும் தெய்வம் இங்கே சொல்லாத்தா. பாகி வருபவளே, வேம்பாக நின்றவளே, கோலம் பல கொண்டவளே, பார்வைக்குள் கோடி கதிர் பாசத்தில் மோதி வர பறிவெல்லாம் சேர்ப்பவளே, நாகம் கூட பிடிக்கும் ஆத்தா நீ நல்ல விடை அளிப்பாயாத்தா, நாகம் கூட பிடிக்கும் ஆத்தா நீ நல்ல விடை அளிப்பாயாத்தா. சோதனைக்கு சோதனையாய் வந்து பல வேதனைகள் தீர்ப்பவளும் நீதான், கற்பூர நாயகியே நாகவல்லி காளி கருமாரி சிவகாமி அம்மா, விளையாடி வருபவளே, வேறு யாரு உன்னை விட்டா செல்லாத்தா, எங்க வினை தீர்க்கும் தெய்வம் இங்கே சொல்லாத்தா. வேர்காட்டு சாம்பலிலே பூக்காட்டு வாசத்திலே விழிகாட்டு மாரியம்மா, ஊர்காட்டு எல்லையிலும் உலகென்னும் கொல்லையிலும் உன் காவல் தேவி அம்மா, பணிபோல் மொழி பேசும் ஆத்தா உன் பாதம் வழி காட்டும் ஆத்தா, பணிபோல் மொழி பேசும் ஆத்தா உன் பாதம் வழி காட்டும் ஆத்தா, என்ன குறை ஏது குறை ஆத்தா நீ எதிரினிலே இருக்கையிலே ஆத்தா, கற்பூர நாயகியே நாகவல்லி காளி கருமாரி சிவகாமி அம்மா, வேலாடும் காட்டுக்குள்ளே விளையாடி வருபவளே, வேறு யாரு உன்னை விட்டா செல்லாத்தா, எங்க வினை தீர்க்கும் தெய்வம் இங்கே சொல்லாத்தா. சாயலிலும் சுகமாக உனை பாட சுமை இறக்கி வாழ வைப்பாய், பாவத்தில் மூழ்கினாலும் பாதத்தில் மூழ்குவோர்க்கு பதவிகளை தந்திடுவாய், உந்தன் கண்ணசைவில் தானே இந்த உலகம் புன்னகைக்கும் தானே, உந்தன் கண்ணசைவில் தானே இந்த உலகம் புன்னகைக்கும் தானே, சத்தியமாய் உன்னை வைத்த நெஞ்சம் அது சுத்தமாக பரிமளிக்கும் என்றும், கற்பூர நாயகியே நாகவல்லி காளி கருமாரி சிவகாமி அம்மா, வேலாடும்